காத்தாடி இள மன சொன்ன ரக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி. செய்ய உத்தேசம் வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன கட்டு மரம் பூ பூத்த ஆசைப்பட்டு ஆவதென்ன கட்டுத்தறி காள நானே கண்ணு குட்டியானேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கங்கட்டு போனேனே சொல் பொன்மானே அடியாத்தாடி இள மன சொன்னிறக்க கட்டி பறக்குது சரிதானா அடியாத்தாடி.